அவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் பிரம்மத்தியெல்லாம் உபயோகப்படுறது, பரமாத்மா ஒண்ணு கிடையாது அப்படின்னுட்டு அவருடைய திருவிழம் அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் அதிகோபதேசாக்கு வாதாயத்திய ஏதம் தற்கனா. ஆனால் பரமாத்மான்றவன் ஜீவனை காட்டிலும் உபாசகனை காட்டிலும் விலட்சணமானவன், அவன் வந்து உபதேசிக்கப்பட்டுள்ளான் உபயோகத்தான் தெரிஞ்சுக்கிட்ட. அடுத்தது துல்லியந்த தரிசனம். அவன் சொன்னான் இந்த மாதிரி நான் யக்ஷமானவை பகவான் தோழமஸ்தின் கேட்கிறது சொன்னேன், அஸ்வதி நான் யாகம் பண்ணவனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன், அதனால யாகம் பண்றதுதான் வாழ்க்கை பிரதானம் சொன்னான் மீமாம்சகன். அதற்கு பதில் துல்லியந்த தரிசனம், கிமர்த்தாவயம் அத்தியேஷியாமகே கிமர்த்தாவயம் யக்ஷாமகே, என்னத்துக்கு அத்தியனம் பண்ணணும், என்னத்துக்கு யாகம் பண்ணணும் அப்படின்னு இவன் கேள்வி கேட்கிறான். அப்படின்னாக்கா யாகம் பண்ணாமலும் இருக்கா, சில பேர் யாகம் பண்ணிட்டு இருக்கா, ரெண்டும் உண்டு. அதனால என்ன அர்த்தம், பழத்தை குறிச்சு பண்றவா சில பேர், பழத்தை குறிச்சு பண்றவா நிறைய பிரம்மத்துக்கள் கிடையாது, பிரம்மத்துக்கள் பழத்தை குறிச்சு பண்ண மாட்டார், அதுதான் இந்த இடத்துல விரோதம் இல்லை, அதனால அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஆட்சேபம் பண்ணான், எதேத வித்யா கரோத்தின் இருக்கு, எந்த கர்மாவை வித்யைய அங்கமாக வச்சுட்டு பண்றானோ அதுதான் பலவத்தா இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். வித்யா மூணாவது விபத்தி இருக்கு, பிரதியா விபத்தி இருக்கவே அந்த விபத்தியை கொண்டு சொல்லணும். அப்படி சொன்னாக்க வித்யா வந்து அங்கமா இருக்கு, தத்னாஜு ஹோதி குடாரேன சினத்தி, அந்த மாதிரி கோடாரிய கொண்டு உடைக்கிறான் அந்த மாதிரி தயிரை கொண்டு ஹோமம் பண்றான், அந்த மாதிரி வித்தியை கொண்டு கர்மாவை அனுப்பிக்கிறான், வித்திய அங்கம்னு அவன் சொன்னான். அதற்கு பதில் அசார வத்திரிகை சுத்திரம், சொல்லத்திரங்க என்ன அர்த்தம், எல்லா இடத்துலயும் அர்த்தம். மீமாம்சகன் சொன்னது எல்லா இடத்துலயும் வித்தியை பிரம்ம வித்தியை அங்கமா இருக்கும், எல்லா பிரம்ம வித்தியும் அங்கம் அப்படின்னு மீமாம்சகன் சொல்லுங்க, அது கிடையாது. என்ன எதையோ வித்திய அசால் வச்சிருக்கு, சர்வத்திர கிடையாது அசால் வச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் இல்லை, எந்த இடத்துல சொல்றதோ அந்த இடத்துல தான். என்ன அர்த்தம், எதையோ வித்தியா கரோத்தியும் இருக்கு, வித்தியா கரோத்தின்னா வித்தியை கொண்டு பண்ணுகிறான்னு அர்த்தம். அப்போ எதையோ எச்சத்தம் இருக்கு, எச்சத்தம் இருக்க அது பூரபராமரிசி கருணாம சப்தம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல, தமிழ் என்ன சொல்லுவோம், நாராயணன் வந்தான் அவன் சாப்பிட்டான். நாராயணன் வந்தான்னாக்க அது சரவணாம சப்தம் இல்ல, அவன் அப்படின்னாக்கா சரவணாம சப்தம். இப்ப அவன் சொன்னாக்கா முன்னாடி நாராயணன் சொன்ன மாதிரியோ, அதனால இந்த அவன்றதுனால நாராயணன் எடுத்துக்கப்பட்டான். அது மாதிரி எதையுவேன் தகையுவேன் அப்படின்னா முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லிருக்கோம், அதுதான் இங்கு எதையோ தகையுன்னு சொல்றது, இது சர்வநாம சப்தம். முன்னாடி உத்தியோக வித்யா பிரகடனம் இது, இந்த உத்தியோக வித்யா பிரகடனத்தை சொல்லி அந்த உத்தியோக வித்யானது அங்கமாக்கு, அது கூட எப்படி இஷ்டப்பட்டு நம்ம பண்ணணும்னாக்கா அது தனியே ஆகணும் நியமம் கிடையாது. அவர் ஏற்கனவே மூணாம் பாவத்தை சாதிச்சாச்சு, மூணாம் பாவத்துல தண்ணீர் தாரணமாக அந்த சுத்தத்துக்கே சாச்சுட்டார், அங்கே ஏதாவது அந்த அதிகாரத்தையும் சொல்லிவிட்டார், அதனால இது வராது. அதனால என்னாச்சு, இந்த உத்தியோக வித்தியை தான் இது, உத்தியோக வித்தியை பிரம்ம வித்தியை கிடையாது, அது பிரதானமான அங்க வித்தியை. அது கூட யாருக்கு வீரியவத்த ரத்தம் வேணுமோ, அதாவது இந்த வித்தியை பண்ணாக்கா என் கர்மாவுக்கு தடை வராது, நான் பண்ற யாகாதிகளுக்கு தடை வராது, அதுக்கோசரம் சொல்றது. அதனால வித்தியான அந்த வித்தியதற்கே தான் விஷயம் இருக்கிறது. ஏன்னா அந்த பிரகடனம் அப்படி இருக்கு, அந்த பிரகடனத்தை கொண்டுதான் சொல்லணும். அதனால இந்த பிரகடனமானது எதை வித்தியா கருவதி தலை வீரியோத்தரம் பவதி அப்படின்னு வித்தியதற்கே ஆரம்பிச்சுட்டு ஓதித்தி அந்த அக்ஷரம் வித்தியதம் உபாசித்த அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுடவே அதற்கான மகிழ்ச்சிக்கணும். அதனால உத்தியதற்கு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால வித்தியதான் சொல்லிட்டு அது கூட நியத்தம் இல்லை. யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவன் பண்ணிக்கலாம், இஷ்டம் இருந்தா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்குதான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனால என்னாச்சு, அப்பா சொன்னது எல்லா வித்தியங்களும் அங்கம் வித்தியா வித்தியாண்டு சொன்னான், இங்க அப்படி சொல்லல. எதை வித்தியாண்டதுனால வந்து இந்த பிரம்ம வித்தியங்கள் அது இல்லை, இந்த பிரகடனத்துல சொல்லப்பட்ட பிரம்ம இது வித்தியகரிக்க வேண்டியதாக சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்ம வித்தியை அங்கமணியன் பிரம்ம வித்தியை பிரதானமானது, வித்தியகரிக்கின்றது அங்கம்தான். யாராவது இஷ்டப்பட்டா அது கூட புருஷார்த்தம் கிறத்துவத்தம் இல்லை அப்படின்னுட்டு முன்னாடி சொன்ன விஷயத்தையே இங்க சொல்லிருக்காரு. அதை இங்க சொன்னாரு அதன் பிறகு பாருங்க அசார்வத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விவாக சதவத்தின்னு அர்த்த சூத்திரம் என்ன அர்த்தம், அவன் வந்து கேள்வி கேட்டான், அவன் வந்து கேள்வி கேட்டான். அதாவது தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னு இருக்கு. அந்த உபாசகனும் ஒருத்தர் ஜீவன், ஜீவன் வந்து கிளம்புறது, கிளம்புற சமயத்துல வித்தியையும் கர்மாவும் அவனை அனுசரித்து போகின்றன போகின்றன வித்தியும் கர்மாவும் போறது. என்ன சொன்ன அதுக்கு குருபக்ஷன் அபிப்பிராயம், குருவோட சேர்ந்து சிஷ்யம் போனான் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், குரு பிரதானமா இருக்கு, சிஷ்யன் வந்து பிரதானம் இல்லை. அவன் அவன் வந்து நம்ம அவனை பாக்குறேன், குரு பிரதானமா இருக்க சிஷ்யனோ பிரதானம் இல்லை, சிஷ்யன் பிரதானம் இல்லை, அவர் குருவுக்கு அடங்கி இருக்கிறவர். அத மாதிரி இந்த அர்த்தமையா கர்மா பிரதானம், பிரம்ம வித்திய அப்பிரதானம் அங்கம்னு மீமாம் செய்ய சொன்னோம். அது இப்ப கண்டனம் பண்ற விவாக சதம். அங்க என்ன சொல்றக்கு, இவன் போறான், இவன் கிளம்பி போறான், இங்க வந்து சோழ தேவத்திற்கு கிளம்பி போறான், போதிச்சு அவனை வித்தியையும் கர்மாவும் அவனை தொடர்ந்து போனது. அவனால சொல்றதுக்கு இது அங்கும் இது அங்கும் சொல்லித்தானா, குருவும் சிஷ்யனும் ஒன்னா போறா அத மாதிரி இங்க சொல்லல. குருவும் சிஷ்யனும் ஒன்னா போறான்னு சொன்னா கூட குரு பிரதானமானவர் சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இது அது மாதிரி எதுவுமே வாக்கியம் இல்லையே. இன்னொன்னு அது உதாரணம் சொல்றது சதவத்து அப்ப என்ன பண்றான், நிலம் வாங்கிறான், அது மாதிரி இது வாங்குறான், வந்து ரத்தனம் வாங்குறான், நிலம் வாங்குறான், ரத்தனம் வாங்குறான், ரெண்டு நூறுரூவா கொடுக்குறான் சதத்துவயம், ரெண்டு நூறுரூவா கொடுத்தான், ரெண்டு நூறுரூவா கொடுத்தாக்கா அப்ப என்ன ஆகும், ஒன்னு இருக்கு நூறுரூவா, இது பணத்துக்கு இந்த இதுக்கு நூறுரூவா ஒண்ணு, நலத்துக்கு நூறுரூவா, இன்னொன்னு இதுக்கு நூறுரூவா, நலத்துக்கு நூறுரூவா, ரத்தத்துக்கு நூறுரூவான்னு அர்த்தம். அப்படித்தானே பிரிக்கிறோம், ரெண்டு வாங்கினா ரெண்டு வாங்கிட்டு நலமும் வீடும் ரெண்டு நூறுரூவா அப்படின்னு சொன்னான், ரெண்டு நூறுரூவான்னா ரெண்டு நூறுரூவான்னு சொன்னாச்சா, இதுக்கு நூறுரூவா அதுக்கு நூறுரூவான்னு அர்த்தம், பிரித்து கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல பலா நூறுரூவா கொடுக்குற மாதிரி இந்த கர்மா அது தன் பலன் கொடுக்கும், வித்யா தன் பலன் கொடுக்கும், அவ்வளவுதான் பேரம். என்று அங்காங்கி பாவம் இங்க சொல்லவே இல்லையே, எதுவுமே சொல்லல. அங்காங்கி பாவம் எனக்கு சொல்லி இருந்தாக்க அதை அங்கீகரிக்கலாம், அங்காங்கி பாவமே இங்க சொல்லப்படல. சொல்லப்படாத ஒண்ணத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லணும், அதனால கர்மா வந்து அங்கு, இது வந்து அங்கம் அப்படின்றது இல்லவே இல்லை, இல்லாத விஷயத்தை சொல்ல வேண்டாம். அதனால பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம் என்ன அப்படின்னு விவாக சதவத். விவாக சதவத் என்ற சூத்திரத்தினால இவர் சொல்றார். அதன் பிறகு அவன் வந்து சொன்னான் சத்தோ கவனாது அப்படின்னு ஒரு சூத்திரம் சொன்னாதான். என்ன சொன்னாதான், அதாவது அப்படியே நம்ம நேற்று குருகுலத்தில் தங்கி ஞானத்தை நின்று அதுக்கப்புறம் குருவுக்கு பண்ண வேண்டிய சிசுனுடைய வந்துட்டு அதன் பிறகு கிராஸ்தனா மாறி அவன் கர்மா அவன் ஒட்டிக்கணும் அப்படின்னு அவன் வாக்கி சொன்னான். சாந்தோஜி வந்து வாக்கித்து வச்சிருந்து அவன் சொன்னான். அதுவே அதை வச்சு அவன் சொன்னான் தத்துவதோ, அதாவது வேதாத்தியம் பண்ணி ஞானம் இருக்கு பாருங்க, அவன் ஞானமே வித்தியன்னு சொல்லிட்டான். அவன் ஞானமாகிறது வித்தியை, அது அங்கம், அதை உடைய கர்மாவை பண்றான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இன்னும் செகண்ட் அதுவே தனது என்ன சொல்றது அத்தியனம் பண்ணதான். ஏதோ அத்தியனம் அத்தியனம் என்ன குருகுலத்தை அக்ஷராசி கிரகணம், அக்ஷராசி கிரகணம் சத்தத்தை ஸ்பஷ்டமா தெரிஞ்சுண்டு உச்சாரணம் பண்றதற்கு பார்ப்போம். அதுதான் சொல்றது, அவனுக்குதான் அத்தியனம் மாற்றவிட அத்தியனம் உண்டுதான் சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி அந்த வித்தியை வேற, அதாவது இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், அனுஷ்டானம் வேற, அவனுடைய ஞானம் வேற, பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அனுஷ்டானத்தை யாரும் கொண்டு வரல. நீங்க எப்படி அவபாசனம் பண்ணணும், நீங்க எப்படி அக்னிநாதம் பண்ணணும், நீங்க எப்படி அக்னிவாதம் பண்ணணும், நிறைய பேர் இதெல்லாம் தெரியும். ஆனால் யார் பண்றா, பத்து காயத்திரி பண்ணி சந்தியாவனதுக்கே பொறுமணும் ஆயிடுது. அப்படி இருக்கிறது வந்து உபாதனம் பண்றேன், அக்னிவாதம் பண்றேன், அத்தை பண்றேன், ஆளை பண்றேன், தோலை பண்றேன்னு எப்படி வரும், எதுவுமே பண்ண முடியாது. ஆனா விஷயம் தெரியும், எனக்கு தெரியும், ஆனாலும் நான் பண்றதில்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற, அனுப்பிக்கிறது வேற, அனுப்பிக்கிறது தான் வித்திய. இங்க வெறும் அர்த்தம் தான் இருக்கு, ஒரு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். நாம அது கூட ஒத்துக்கல, அத்தைக்கானவே நமக்கு பிரமாணம் பலன் கிடையாது. வேதா தியானம் பண்ணாக்க அக்ஷராசி தியானம் தான், அத்தஞானம் பலன் கிடையாது. நமக்கு சாந்தத்துல நமக்கு சாந்தான் அத்தஞானது பலன் கிடையாது, அக்ஷராஜிதான் தான். அதனாலதான் சொல்றது அத்தியனம் ஆத்தான், அத்தியனம் ஆத்தம் யார் அத்தியனம் பண்றானோ அவனுக்குதான் கர்மா. அத்தியனம் பண்ணணும், அதன் திருக்குளத்திலிருந்து வாசிக்கணும், எல்லாத்தையும் வாசி வாசிக்கிறதுக்கு ஞானம் வேற. அந்த வித்தியை சொல்லலையே, வெறும் நீ ஞானத்தை வந்து அங்கோன்னு எப்படி சொல்லலாம், ஞானத்தை அங்கோன்னு சொல்லக்கூடாது. அதனால அத்தியனம் வார்த்தைதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஞான வேற, உபாசனம் வேற. அதனால அத்தியனம் பண்றான், அதுல சந்தேகம் வருது, உடனே மீமாம்சம் வாசிக்கிறான். மீமாம்சம் வாசி முடிச்ச உடனே இதெல்லாம் அல்பமான பலன் கை, அல்பமான பலன்களா இருக்கிறதுனால இதை எதுக்கு நாம இது பண்ணணும், அல்பமான பலன்களா இருக்கிறதுனால இந்த கர்மா கர்மா வேண்டாம், அனதிசம்மித பலமா பண்ணணும். பலத்தை எதிர்பார்க்காம கர்மாவை அமர்த்திச்சு பகவத் திருத்தம் சிவநாராயண திருத்தம் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு அதை பண்ணி அதை உபாசனம் பண்ணணும். வேதாந்த சிரமம், வேதாந்தத்தை வாசிச்சுதான் நாமெல்லாம் கவிஷம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஞானம் தெரியறது, பிரம்மவித்தியை பற்றி தெரியறது, ஆனால் பிரம்மவித்தியை அனுப்பிக்கல. பிரம்மவித்தியில ஒன்னும் சரணாசி, அதெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப சுலுவா இருக்கிறதுனால. அதனால இது வேற அது வேற, அதனால இங்க வந்து ஞானம் வேற, வித்திய வேற. அந்த வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் என்ன, அதனால இந்த மாதிரி அத்தியனம் அப்படின்னு சொல்றேன். அதன் பிறகு அடுத்த சூத்திரம் நாகிசேஷன் அவன் மீமாம்சம் என்ன சொன்னான், நியமா அப்படின்னு அவன் சூத்திரம் சொன்னான். மீமாம்சங்கிற சூத்திரம் என்ன சொன்னான், உருவநேர்மான் விஜய் விஷய சதன் சமா அப்படின்னு அவன் சொன்னான். என்ன அர்த்தம்? 100 வருஷம் வாழ ஆசைப்படணும். எப்படி? இங்க இருக்கிறவரையும் கர்மாவை ஒத்துச்சுண்டே 100 வருஷம் ஆசைப்படணும். 100 வருஷம் வாழணும், ஆனாலும் கர்மாவை ஒத்துக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு இதை வாழ்த்து வரணும் சொல்றது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிச்சு? 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படும், கர்மாவை அனுப்பிச்சே அனுப்பிச்சுட்டே இருக்கணும். உனக்கு சொல்லிட்டு ஆனா கர்மாவை அனுப்பிச்சுட்டே அனுப்பிப்பவனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கோன்னு சொல்லித்தான். பிரம்ம வித்தியை வந்து கர்மாவுக்கு அங்கோன்னு சொல்லல, கர்மாவா அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு. அது பிரம்ம வித்தியாசத்துக்கு உண்டாச்சு. அதுக்கு சொல்லத்தான் இந்த பாட்சிக்காரர் சாத்தியம் சந்தசம் அவித்யாம் அப்படின்னு பார்க்கிறார். இவன் வந்து அனாதிகாரமா இருக்கக்கூடிய பிராரத்த கர்மா சஞ்சய கர்மா அதெல்லாம் போப்பிடிக்காமா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆராமத்தியமான வர்ணாசிரமிரமாவுக்கு சர்வாசன ரூப சமாராதன பிரீதா வர்ணாசிரம தர்மங்கள் அத ஆராக நிச்சயப்படி பண்ணணும். இருக்கிறபடி என்ன பண்ணணும்? அடுத்த அத்தியாயத்துல முதல் பாத்திரம் சாய்ந்து போறேன். ஆப்பிரயான சத்ராதி ரத்தம் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற சாய்க்க போறேன். ஆப்பிரயான எப்ப நம்ம பிரயாணம் பண்ண போறோமோ மகாபிரஸ்தானம் இங்கேருந்து காலநிலைகளோடு சேர்ந்து தாவத்பரியந்தம் வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிக்கணும், உபாசனத்தையும் அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால அவ்வளவுதான் இது சொல்றது. அது தர்ம வித்தியா அனுப்பிக்கிறவருக்கும் உண்டாச்சு. இது வந்து சொல்லவே இல்லையே. அதாவது தர்ம வித்திய கர்மாவுக்கு அங்கம் நான் சொல்லிட்டு அல்லது கர்மா தர்ம வித்தியத்தை அங்கி அதுவும் சொல்லல. அதனால 100 வருஷம் காலமும் கர்மாவை பண்ணிட்டு ஜீவித்த ஆசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது. அது வந்து நியமம் இல்லை. என்ன நியமம் இல்லை? சன்னியாசி என்ன கர்மாவை பண்ணுங்க? இது வந்து வித்வானுக்கே அந்த கர்மாவை அனுப்பிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அல்லது கர்மாவே பிரதானம் அப்படின்னு இல்லை. இங்க வித்வான் இல்லாதவனுக்கும் அது வந்து அதனால உபாசனத்தை எப்பொழுதும் பண்ணணும். அதுக்கு அங்கம் கர்மா. அதை நிறைய இடத்துல சொல்றதுக்கு சொல்ல போறோம். நிறைய இடத்துல சொல்றது கர்மாவானது அதாவது வர்ணாசிரம தர்மங்கள் பார்த்தாலும் தீர்த்தமானவன் அதுலேருந்து என்னென்ன கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை அத்தனையும் அனுப்பிச்சே தியானம். அதனால உபாசனத்தை விடாம அனுப்பிச்சுருக்கணும். அதுக்கு கர்ம அங்கம் அப்படின்னு இருக்கு. அதாவது அபிஷேகா நீ சொல்ற நியமம் தெரியல. ஏன்னா அபிஷேகா இது வித்வான் வந்து அவசியம் கர்மாவை நடத்திக்கணும், கர்மாவெல்லாம் பிரதானம் அப்படின்னு சொல்லலையே. அந்த மாதிரி கேட்க சொல்லியிருந்தாக்கா அதை ஒத்துக்க முடியும். இங்க அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாததுனால இது சரியில்லை. அதனால நாதிசேஷர் அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த குருவங்க கர்மான கொஞ்சம் அதை அவாருக்கு சாதகமா சொல்ல பார்த்தா கர்மா பிரதானம் பிரம்ம வித்திய அங்கம் இருக்கு. அது இல்லை. நான் அபிசேஷர் பொதுவா சொல்றேன். கர்மா பிரதானம் பிரம்ம வித்திய அங்கம் சொல்லவே இல்லை. நான் திருப்போட்டேன்னு என்ன சொல்றேன்? அதுவும் இல்லை. அத அடுத்த சூத்திரத்தில் சொல்றேன். அடுத்த சூத்திரம் அதாவது 100 வருஷம் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் உபனிஷத்து. உபனிஷத்துல போய் எப்ப பாரு கர்மாவை அனுப்பிக்கணும் ஏன் சொல்லணும்? அது சொல்லவே வேண்டாமே. எதுக்கு சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சூரிய அனுமதி வருவான். அதான் என்ன சொன்னான், கர்மாவை பண்ணினா கூட இவனுக்கு அது ஒட்டாது. சொன்ன பிரம்ம வித்திய அனுப்பிச்சிருக்கான், அப்படி அனுப்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. அதனால இவனுக்கு வந்து இவன் எவ்வளவு கர்மாவை பண்ணாலும் சரி, இந்த உபாசனத்தினுடைய மகிமையினால, அதனுடைய மகாத்மியம், அதனுடைய வைபவத்தினால எப்பொழுதும் கர்மாவை பண்ணிட்டு இருக்கட்டும், பண்ணியிருந்தாலும் இந்த வித்தியனுடைய மகிமையினால இந்த உபாசனங்களுக்கு ஒட்டாது, கர்மபானே ஆகாது. நக்கர் மனுக்கியதே நரே அங்க வாக்கியம், கர்ம நிக்கியதே நரே, இந்த உபாசகன் இருக்கானே என்னிடத்தில் கர்மாவானது நான் நிக்கியதே ஒட்டவே ஒட்டாது. நகர்ம நாளிக்கதே பாப்ப கேளு அப்படின்னு வாக்கியம். இந்த பாபமான கர்மா, இந்த பலத்தோட கூடிய கர்மா அனுப்பிச்சா அது பாப கர்மா. ஆனால் பிரம்மவித்தியை பண்றவன் அது தப்பி பண்ணினா கூட சரி, பெருமாள் இவ்வளோ பிரம்மவித்தியை அனுப்பிக்கிறவன் ஏதோ தவறி பண்ணிட்டான் அப்படின்னு அனுப்பிச்சுள்ள கவனப்பல் பண்ணு. சின்ன சின்ன தண்டனை குறித்து லகுர் தண்டா ராஜபுத்திராபராக பத்து அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கேன், அந்த மாதிரி நடுவேன். அதனால இந்த இடத்துல ஸ்துதையே அனுமதி இருவா. தோத்திரம் என்ன தோத்திரம் அப்படின்னா, இவன் வந்து பிரம்மவித்து, பிரம்மவித்தனுடைய பெருமை யாருக்குமே கிடையாது. ஒரு பிரபன்னனோ அல்லது பிரம்மவித்தோ ரொம்ப வசந்தவன், ரொம்ப வசந்தவன். அவனுடைய பிரம்மவித்தியானது அவனை எப்பொழுதும் காப்பாற்றும். சாமானியமானதுல பிரம்மவித்தியன் அந்த பிரம்மவித்தியை அனுப்பிக்கிறான். அவன் ஏதாவது தவறாக அனுப்பிச்சிருந்தா கூட அல்லது எப்பப்பாரு கர்மாவையே பண்ணிட்டு இருக்கான், பிரம்மவித்தியே அனுப்பிக்கிறான், கர்மாவையே அவன் பண்றான். அப்படி பண்ணினான்னு அந்த சமயத்துல இவனுக்கு பிரம்மவித்தியனுடைய மகாத்தியத்தினால உனக்கு கிட்டையே வராது, கிட்டையே வராது உனக்கு. ஏன்னா ஒட்டையே ஒட்டாதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்ம வித்தியானது அந்த மாதிரி அழகை எனக்கு காப்பாற்றிடுதான், அழகா காப்பாற்று. அதனாலதான் அனுமதி சுதையே அனுமதி இருவா. வாழ்ந்ததுனால பக்ஷாந்தரம், வாழ்ந்ததுனால பக்ஷாந்தரம், இன்னொரு பக்ஷாந்தம், இன்னொரு சமாதானம். போன சூத்திரத்துல நாரிசேஷாஸ்திரம் சொல்லிட்டேன், நாரிசேஷாஸ்திரம் அப்படின்னா சொல்ல வேண்டியது சொல்லாத விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சூத்திரத்தை கேட்டேன். இந்த சூத்திரத்துல வித்தைய ஸ்தோத்திரம் பண்றதான் இந்த உபநிடம். அதனால உபாசகன் வித்தியை வந்து அமர்த்திக்கிறான். அதனுடைய மகிமை சாமானியமானது அல்ல, அந்த மகிமையினால, வித்தியனுடைய மகிமையினால கர்மாக்களை எப்பவும் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு கர்மாவோ கர்ம பலனோ ஒட்டாது. அதாவது பாபமா இருக்காது, புண்ணியமும் இருக்காது. அவனுக்கு வேண்டியது பிரம்ம வித்தியை தான், அதனாயிரம்னா அங்கேயிருக்கும், அதனால அங்கேயிருக்கும். ஆகவே அது சொல்றது சுதையே அனுமதி இருவா. அதுக்கப்புறம் இனிமே மேல் விஷயங்கள், நம்ம சித்தாந்தத்துக்கு உபோத்தலகமா இருக்கு. அதாவது நம்ம சித்தாந்தம் சாதிக்கிறதுக்கு இதெல்லாம் யுக்திகள், காமகாரே நிச்சயிக்கே அப்படின்னு இருக்கு. வந்து அங்க சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா, பிரஜையா கிங்கரிஷ்யாமஹ. இந்த பிரஜை மொத்தம் குழந்தை பத்தம்தான், நிறைய குழந்தை பத்தான், குழந்தை பத்தம்தான். அதனால அவனுக்கு என்ன வருது, என்ன தேவை, என்ன ஒரு உதாரணம் பாருங்க. எத்தனையோ மகான்கள் அவனுக்கெல்லாம் குழந்தைன்றது உலகம் உடன்பிறகு, குழந்தையே உலகம் உடன்பிறகு, அவருக்கு மோஷம் கிடையாதுன்னா எல்லாருக்கும் மோஷம் உண்டாச்சு, எல்லாருக்கும் மோஷம் உண்டு. அதனால இவ வந்து அவ கேட்கிறார், நாங்க வந்து என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், என்னத்த இந்த மாதிரி குழந்தைக்குறா சந்ததி பணம் வச்சுதான், எல்லாம் தப்பு இல்லை, சந்ததி எல்லாம் தேவை, அதெல்லாம் இருக்கு. ஆனா கிம்பரியா கரிஷ்யாமா ஏதாம் நோ அயமாத்மா அயம் லோகா, இந்த மாதிரி காரஸ்த தர்மத்தையே தியாகம் பண்றாருக்கா, என்னத்துக்கு கிரகஸ்த தர்ம சன்னியாசிகள் காப்பாடுவோம். அவன் தான் பிரம்மச்சாரியாவே அவன் சன்னியாசம் வாங்கிக்கிறாளா, அப்ப அவன் சொல்றானா என்ன பண்றான்னு தெரியல. என்ன பண்ண போறோம், நமக்கு ஆத்மா இருக்கானே பரமாத்மா, அவன் தான் ஆசைப்படுறான், அவன் தான் அனுபவிக்கிறான், அவன் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். லோகத்துல இருக்கே அதாவது சொல்றது லோகத்திலே பாருங்கோ, ஏ கல்யாணம் வயசான தெரியும், ஆசையா கல்யாணம் பண்ணா, கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாட்டி இல்லாம அவனால இருக்க முடியாது. எப்ப எதை பார்த்தாலும் என் கிரகிணி, என் குழந்தை முதல கிரகிணி, குழந்தை குழந்தை குழந்தை குழந்தை சந்தோஷம் இருக்கான், குழந்தை கல்யாணம் ஆயிடும், எல்லாம் ஆயிடும், எழுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சுனாக்க என்ன சம்சாரமா, அந்த காலத்துல நான் கஷ்டம் தான் பட்டிருக்கேன்வா, என்னடைய அவளை நிறைச்சி அப்ப வரல, ஆரம்பத்துல ஆனந்தமா இருந்தா அந்த வச்சு குழந்தை வச்சு பேனை வச்சு மாப்பிள்ளை வச்சு நாட்டு பண்ணை வச்சு அப்படின்னா இருந்துருவா. ஆனா கடைசி காலத்துல வரைக்கிறான், ஆனா இங்க அப்படி இல்லை, பிரம்ம வச்சு இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்தி என்ன பண்ண போறோம், விரக்தி வந்துருக்க வாழ்க்கை, விரக்தி வந்ததுனால அவன் ஆசையா என்ன பண்ற தெரியுமா, காரஸ்த கர்ம தியாகம் கிரகஸ்த கர்மத்தை ஒத்துறாவான், எங்களுக்கு வேண்டாம் அத நினைக்கவே கூடாதான், கிரகஸ்த கர்மத்தை நினைக்கவே கூடாதான். என்ன பெரிய கிரகஸ்த கர்மம், இதற்கான உத்தமாசனம் நமக்கு அதுவே போதுமே, அப்ப என்ன பிரமாதமான நிச்சயம், ஏன்னா அங்க இருக்குது ஏகம் நக நமக்கெல்லாம் அயம் ஆத்மா, இந்த பரமாத்மா இருக்கானே அவன் தான் நமக்கு வேணும், அவன் தான் நமக்கு லோகம் அனுபவிக்க லோச்சது அனுபவிக்கப்படுவான்னு நிர்வாகம் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த சிந்தனையினால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த குழந்தை வேணும் குட்டி வேணும்னா தேவையில்லை, சிந்தனையா கரிஷ்யாமகம் ஏகாம் நோயம் ஆத்மா அயம் லோக, பிரஜைகள்னால என்ன பண்ண போறோம், மனிதர்கள் தேவையில்லையே அப்படின்னு அவன் இந்த கிரகஸ்த தர்மத்தையே ஒத்துக்கான். கிரகஸ்த தர்மமே இதான் பிரஜா பிரஜைகள் தான், ஏன்னா அவர் இது சொல்லச்ச கல்யாணம் பண்றது இருக்குன்னாக்கா முதல்ல அதாவது சொல்லுவாரு தர்ம பிரதார்த்தம் இதாக தர்மம் பண்ணணும், யாராவது பண்ணணும், அதுக்கப்புறம் பிரஜை சந்ததி அதுக்கோசரம் இப்ப அவன் சந்ததியே விட்டு வேண்டான் அப்படின்னா கிரகிணி வேணாம்னு அப்ப கிரகிணி இருந்தாலும் கர்மம் பண்ண முடியும், நீங்க சொன்ன கர்மா பிரம்ம வித்தியைக்கு அன்போன்னு சொன்னேன். இவ பாருங்க கர்மா வந்து பிரம்ம வித்தியைக்கு அன்போன்னு சொன்னோ அதுவே தப்பு, கர்மா இங்க வராது, என்ன பிரதையை விட்டுடுறேன், யாரு கிரகஸ்த தர்மத்தையே விடுறேன்றானே, அவ கர்மாவே இல்லையா, அவனுக்கு கர்மாவே இல்லாதவனுக்கு எப்படி பிரம்ம வித்தியை அங்கமாக்கணும், அதனால யஜ்ஞாதி கர்மா அங்கமாகுதுன்னு, அதாவது வித்தியைகள் வித்தியைகள் யஜ்ஞாதி கர்மாக்களுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கிரகஸ்த தர்மத்தை விடவே கூடாது. ஆனா இங்க விடுறான்னு சொல்லிட்டா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லு, அதனால பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் கிடையாது, அது நம்ம சித்தாந்தமாக வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி உபமர்த்தா இருக்கு, நான் அதுவே கர்மம் பண்றான், புண்ணியரூப கர்மம் பாபரூப கர்மம் நிறைய பண்றான், அதனால பண்ணானும் ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா, பிரம்ம வித்யா விட்டுக்கிறான். பிரம்ம வித்யா விட்டுச்சான்னாக்கா அப்போ பரமாத்மாவ மனசுனால சாட்சாத்காரம் பண்றான், தியானம் பண்ணி பண்ணி பண்ணி அந்த சமயத்தில் அவன் கர்மாவெல்லாம் போயிடுவான். இவன் பிரம்ம வித்யனி அங்கம் தான் சொன்னேன், அங்கம் போய் தன்னுடைய அங்கேயே போய் அழிக்குமா, பிரம்ம வித்யா அங்கம், நீ சொல்றாம நீ சொல்றான் கர்மாவும் அங்கி பிரம்ம வித்யா நொட்டிக்கிறவனுக்கு கர்மா எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதே. அப்ப பிரம்ம வித்யா கணக்கு அங்கமா இருந்தாக்கே எப்படி இருக்கும், அதனால இது வந்து அங்கமே இல்லை சொல்றது. வித்யதே ஹதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்திர கர்மாணி தஸ்மின் திரட்டே தாவரே. ஹதய கிரந்தி வித்யதே, ஹதயத்துல எத்தனையோ மனச்சிக்கல், மனதுல எத்தனையோ கஷ்டம் இருக்கும், அது அத்தனையும் பாருடல். சித்யந்தே சர்வ சம்சயா, அனைத்து சம்சயங்களும் சித்யந்தே என்றால் தீர்க்கப்படுது, எல்லா சந்தேகமும் போயிடும். க்ஷேயம் தேசாஸ்ய கர்மாணி, அவனுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். எப்போ சத்தின்றே பராவரே, பராமரிச்சவர்களுக்கெல்லாம் சந்தேகக்கூடிய வந்தவனான் அவனை கணக்கு நேரம் பார்த்துட்டு வந்தான். பார்க்கறது எப்படி, தியானத்தினால பார்க்கணும், உதாரணத்தினால பார்க்கணும். அப்படி பார்த்துக்கணும்னாக்கா இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் போயிடுறது. இப்ப கர்மாவே அழிஞ்சிருச்சுனாக்கா அதே அங்கே ஒரு சித்தாந்த பிரகாரம் கர்மாவை கூட்டு எடுத்து அங்கேயே போயிடுச்சு, எதனால அங்கமான திறமை வச்சுருந்தாள். நீங்க எப்படியா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு உடலுக்கு தான் முக்கியம். அந்த உடலுக்கு என்ன சொல்லுக்கு பிரம்மவித்யை பிரதானம் சொல்லிடுச்சு. அந்த பிரம்மவித்யை பிரதானம்னாக்கா அதுக்கு இது வந்து பிரம்மவித்யக்கு அங்கேயா கர்மா இருக்குன்னு சொல்றேன். அந்த கர்மாவோ இப்ப போயிடுங்க, பிரம்ம வித்தியனால பிரம்ம வித்தியனால கர்மா போயிடுச்சு, பிரம்ம வித்தியனால கர்மா போயிடுச்சுன்னு அப்போ அங்கேயே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சுன்னா அங்கேயா, அதனாலே தெரிஞ்சுக்கோ பிரம்ம வித்திய அங்கிதான், அது அங்கம் இல்லை, அங்கா பிரதானம், பிரம்ம வித்தியா பிரதானம், கர்மான்றது அது சாமான இல்லை. கர்மாவே ஆனா நாங்க சொல்ற கர்மா என்ன தெரியுமா, அனபிசந்த பணம், பணத்தை அபேட்சிக்காமல் அனுப்பிக்க வேண்டிய கர்மாக்கள், அதுதான் நம்முடைய இது. அதனால இதுதான் உபமந்தம், உபமந்தம் என்ன அறிய கர்மாலாம் போயிடுது, தர்மத்தினால கர்மா போயிடுது, அதை சொல்றாரு. அதுக்கடுத்த சூத்திரம் அதாவது சன்னியாசாச்சாரி அவளுக்கெல்லாம் பிரம்ம வித்யெல்லாம் சொல்றது, அவளுக்கு பிரம்ம வித்ய சொல்லிருக்கு சொல்றது சொல்ல போறாரு. ஏதனையாஜினா லோகமிச்சந்தா பிரபந்தி அப்படின்னு என்ன சொல்றது, ஏத்தனையே தினமான பரிவாதிகள் சன்னியாசிகள் அவெல்லாம் லோகமிச்சந்தா அந்த பிரம்மத்தையே விரும்புறா, அவன் என்ன பண்றான் கரெக்டா சன்னியாசாசனம், சன்னியாசாசனத்தை அவன் விட்டுடுறா பிரபந்தி அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஊர்த்தரையாட்டுச்சுன்னா சன்னியாசிகள் சொல்லிட்டோம், சன்னியாசிகள் என்னெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ அந்த சன்னியாசிகளுக்கு கூட அதிகாரம் இருக்கு, சன்னியாசிகள் கூட அவருக்கு கர்மாவில் அதிகாரம் கிடையாது, ஏன்னா அக்னியா அவருக்கு கிடையாது, கர்மாக்கள்ல அவருக்கு வந்து அக்னி இல்லாததுனால அதிகாரம் இல்லை, கர்மாக்கள்ல இவாளுக்கு அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பிரம்மத்தியில அதிகாரம் உண்டு, பிரம்மத்திய சட்டம் சொல்லுது. அதனால இப்ப சன்னியாசிகளுக்கு பிரம்மோபாசனம் உண்டு. இந்த பரமாத்மாவையே நினைச்சுக்கிறாராம் சிவகாரணங்கள் சொல்றது. அந்த பரமாத்மாவே பிராப்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு அதாவது வாக்கியம் சொன்னோம், ஏதமேவ லோகமிச்சந்த பிரவராஜனோ பிரவரஜந்தி. அந்த பரமாத்மையே பரமாத்மாவையே அடைய அடைய தகுந்தவன் அடைய வேண்டியவன் அப்படின்னுட்டு, அதான் அப்படி தீர்க்கமான ஞானத்தினால அவன் பண்ற விவாசிக்கிறா அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு வாக்கியம் தான் இருக்கு. அதனால இது வந்து வேகத்திலேயே இருக்கிறது. அவர் சன்னியாசம் வாங்கிட்டார், பிரம்மவித்தியா வாங்கிட்டு அப்படின்னு அங்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லுது. அதனால இப்ப வந்து என்ன இருக்கு, பிரம்ம வித்தியன்றது எதிகளுக்கு உண்டு சன்னியாசிகள். அவளுக்கு கர்மா கிடையாது, கர்மா கிடையாது, கர்மா இல்லாத வாழ்க்கை பிரம்ம வித்தியம் சொல்லிட்டா அப்ப கர்மாவுக்கு பிரம்ம வித்தியத்தை அங்கமாகும். கர்மாவே அனுப்பிக்கலையே, கர்மா அனுப்பிச்சு அதுல பிரம்ம வித்தியம் அனுப்பிச்சாக்கா அங்காஜி பாவம் சொல்லணும். அதுவே இவா பண்ணல, அதுவே இவா பண்ணாதனால இவாளுக்கு இது கிடையாது, இவாளுக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. கிடையாது எவ்வளவு நாளையும் ஜெயிச்சிருக்கானோ அக்னிஹோத்திரத்தை நிச்சயம் பண்ணணும். தர்சபுரம் வாசம் இந்த காலத்தை பண்ணிட்டு இருக்கணும், நீங்க சொல்ற இது ஸ்மிருதி இல்ல சன்னியாசிகள் ஒன்றும் சொல்லியா, அதனால ஒத்துக்க மாட்டோம். சன்னியாசம் கிடையாது, அதனால பிரம்மவித்திய சன்னியாசிகளே கிடையாது. அதனால ஆசிரமம் இருந்தாலும் நல்லா கேள்வி, ஆசிரமே இல்லை எப்பொழுதும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அச்சம் இருக்கு. அதுக்கே விரோதமாக நீங்க சொல்றேன் சார். அதனால சுதிகரித்தமானது நீங்க சொல்றது. ஆக சன்னியாசாசனம் இல்லையே அவங்க என்ன, அதுக்கு பதில் அதுவே தப்பு. சந்தோஷி அவர் நினைக்கிற திரையோதர்ம ஸ்கந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு மூணு ஆசிரமம் இருக்கு, மூணு ஆசிரமம் போயிட்டு இருக்கு, தர்மஸ்கந்தங்கள் மூணு வருஷம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. மூணு தர்மங்கள் இருக்கு, மூணு தர்மங்கள்ல என்ன அர்த்தம், இந்த கிரகஸ்தாசிரமம் பிரம்மச்சாரி சன்னியாசி வானப்பிரஸ்தம் எல்லாம் மூணா பிரிச்சுட்டாலும் கிரகஸ்தாசிரமம் ஆறு அதனால சன்னியாசின்ற ஒரு ஆசிரமம் இருக்கு. இதெல்லாம் சுரிய சொல்றது, சுரிய சொல்லச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால சன்னியாசாசிரியம் இருக்கு அப்படின்னு ஆட்சி இருக்கு. ஆகவே ஏற்கனவே பிரபலாதிமான சொன்னதுனால சன்னியாசாசிரியம் இருக்கு. அவெல்லாம் கிரகத்துக்கு மட்டும் அனுப்பிக்க முடியாது, அதாவது கர்மா அவன் அனுப்பிக்க முடியாது. ஆனால் பிரம்ம வித்தியைகளை அவன் அனுப்பிக்கிறா, பிரம்ம வித்தியை அனுப்பிச்சான்னாக்க அவளுக்கு கர்மா இப்ப இல்லவே இல்லை, இல்லாதனால கர்மாவுக்கு பிரம்ம வித்திய அங்கம் அப்படின்னு நீ சொன்னதே சித்திக்காது. சித்திக்காதனால இந்த பிரம்ம வித்தியானது கர்மவித்தைக்கு கர்மாவுக்கு அர்த்தம் இல்லை, அது பிரதானமாக்கு, அதுதான் அன்னி, அதுக்குதான் கர்மாக்கள் அங்கமா இருக்கும். ஆகவே அந்தந்த ஆசிரம தர்மங்களை வச்சு பண்றதுனால நீ சொல்ற சித்தாந்தம் வராது. ஒரு சிலா ஆசிரமம் ஒண்ணு இருக்கு, அது இருக்கிறதுனால நீங்க கர்மாவே இல்லை. ஆகவே கர்மாவளி வந்து பலன் சொன்னீங்க, அது தப்பு. கர்மாவளி வந்து பலன் வரல, எதை வருதுங்க, இதுல இருந்தாலும் அது பிரம்மத்தில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிருக்காரு. நீக்கிறதையும் தப்புமாய கல்யாண சாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த கரவே நமஹ.